அழிவதில்லை காதல், அதுவே என் பாடல். அன்பே வந்து விடுவா எந்த மூச்சே, நீதான் என்பே எந்த வாழ்வே, காதல் என்பே உண்மை காதல் தோற்குமா, உந்தன் மனம் என்னை ஏற்குமா. உயிரே வா உறவே வா. அதுவே என் பாடல், அன்பே வந்து விடுவார்.